மருதமலை மருதமலை முருக மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் மனமிகு சந்தனம் அழகிய குங்கும ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குணம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா மகனை மறவே கோடிகள் புகுந்தாலும் கோமகனை மறவே நாடியில் வினை தீர நான் வருவே நாடியில் வினை தீர நான் வருவே அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுள்ளே அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுள்ளே மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குணம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா அதிபதியே குருபரனே அருள் அது சகலம் உனதொரு கருணை எழுவது. பனி அது மழை அது நதி அது கடல் அது சகலம் உனதொரு கருணை எழுவது. பருவா மருதமலை மாமணியே புருகையா.